உதய தேடி நானும் போறேன், காண்டுல பாடும் பாட்டுக்காரன், போதையில் பாடும் சோக பாட்ட சோடாவ கலந்து பாட போறேன். ஆம ஓட்டாண்டி பெரிய லூசாண்டி அடி வாங்கியே நான் ஸ்ட்ராங்கான மாயாண்டி, ஆன நான் போண்டி அதையும் தான் தாண்டி போராடுவேன். நான் வெறியானா பெருமாண்டி அட ஊருங்கடா சங்கே, நான் தண்ட சோறு கிங்கே, தமிழ் இஸ் மை மதர் டங்கே, ஐ அம் சிங்கிள் அண்ட் ஐ அம் யங்கே, அட ஊருங்கடா சங்கே, நான் தண்ட சோறு கிங்கே, தமிழ் இஸ் மை மதர் டங்கே, ஐ அம் சிங்கிள் அண்ட் ஐ அம் யங்கே. எனக்காக யோசிக்க உயிராயிருக்கு, மரத்தை சுத்தி டூயட் பாடி லவ் பண்ண எனக்கும் தான் ஆசை இருக்கு. ஆனா ரோஷம்லாம் டீல விட்டாச்சுடா, பிளாஸ்டிக் கூட வாடி போயாச்சுடா, வெள்ள சொல்லாம உள்ள அழுகுறண்டா, வெள்ள மனசெல்லாம் இங்க கணக்கில்லடா. தமிழ் இஸ் மை மதர், ஐ அம் சிங்கிள் அண்ட் ஐ அம் அட ஊருங்கடா சங்கு, நான் தந்த சோறு கிங்கு, தமிழ் இஸ் மை மதர் டங்கு, ஐ அம் சிங்கிள் அண்ட் ஐ அம் யங்கு, ஐ அம் சிங்கிள் அண்ட் ஐ அம்